శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాజ నమః శ్రీమతే వగడభూషణ మహాదేశికాజ నమః శ్రీమతే భగవతే భాష్యకారాయ మహాదేశికాజ నమః శ్రీతరంగ మంగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీ అలమేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పర బ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి శ్రీరన్నుతో పులు తిరువేంకటముడయాన్ பாரந்தொன்ன பழமொழியுள் ஓர் வந்து தானே அமையாதோ தானணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய தயாசதகம் இந்த கிரந்தத்திலே ஏதாசக்தி நாம் அனுபவிச்சுருக்கோம். பெரிய வியாக்கியானங்களை வச்சுட்டு நேற்றைய பர்யந்தம் 5 ஸ்லோகங்கள் ஆச்சு. மலையை சேவிச்சார், அப்புறம் காருண்யமூர்த்தியான பெருமாளை சேவிச்சார், அப்புறம் ஆழ்வாராதிகளை சேவிக்கிறார், அப்புறம் பராசரன் முகான்னு பராசராதிகளை ரிஷிகள் எல்லாம் சேவிச்சுட்டு பெருமாளுக்கு அடுத்ததுக்கும் அடுத்து இருக்கக்கூடியதான அந்த சேனை முதன்மையார மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன், அடுத்தது எம்பெருமானுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரான பெரிய பிராட்டியாரை நமஸ்காரம் பண்றார், சமஸ்த ஜனனீம் வந்த சைதன்யஸ்தன்யதாயினீம் சயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் அப்படின்னு சொன்னார். பிராட்டியினுடைய அனுகிரகமானது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ரொம்ப விசேஷம். பிரபத்தி அனுஷ்டிக்கும் போது கூட முதல்ல ஸ்திரீ பிரபத்தி, ததானந்தரமேவ பரமபுருஷன்ட்ட நம்ம ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ணி இந்த ஜீவனை ரட்சிக்க வேண்டும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தான் சொல்லிட்டு பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி வைக்கிறா. ஏன்னா இவளே இந்த லோகத்துக்கு ரொம்ப தாயானவள் அப்படின்னு காட்டுறா. எந்த ஒரு விஷயமும் தலை கட்டணும்னா தாயாருடைய அனுகிரகம் இல்லாத முடியாது. அதனாலே சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், இங்க தாயாரை கையில் எடுத்துக்கிறார். அனைத்து லோகத்துக்கும் இவளே தாயானவள், சமஸ்த ஜனனியும் வந்தேன்னு சாச்ச. ஸ்ரீனிவாசனுக்கு பல விதங்களில பல நலங்களை இவள் தான் கிட்ட இருப்பதா அதனாலே அளிக்கக்கூடியவள், அப்பேற்பட்ட பிராட்டியை நான் நமஸ்கரிக்கிறேன்னு சாதிக்கிறேன். கீழ்ப்பாசுரத்திலே சேனி முதன்மையார மூணாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான அந்த விஸ்வச்சானரை ஆசிரியிச்சுட்டு இந்த பாசுரத்திலே தாயாரை நமஸ்காரம் பண்ற சுவாமி தேசிகன். அதாவது பிரானுக்கு பின்னாலும் சேனை முதன்மையாருக்கு முன்னாலும் உள்ள ஸ்தானத்தை, இரண்டாவதான ஸ்தானத்தை ஆச்சாரிய கோட்டியிலே இந்த தாயார் வந்து அமர்ந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றாள். அனுகிரகமயி அஜ்ஞாத நிகிரகி இப்படியெல்லாம் இந்த தாயார இந்த லோகத்திலே சொல்றா. அதனால இவ சமஸ்த ஜனனீம் வந்தே அப்படின்னு மங்களாசாஸ்திரம் சுவாமி தேசிகனாலே இங்கே சகல ஜகத்துக்கும் தாயானவள், புல்லரும்பாது ஒன்றுன்றியன் ஆழ்வா சாதிச்ச பிரம்மாலேந்து பிரம்பு வரைக்கும் இந்த புல்லு வரைக்கும் எல்லாருக்கும் சமஸ்த ஜகத்துக்கும் இவளே மாதாவாயிருந்து ரட்சிக்கக்கூடியவள், கருணாமூர்த்தியாயிருக்கான்னு சாய்க்கிறேன். அதனாலே சொல்லலாம் அகில ஜகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அப்படின்னு கத்தத்திலே பாஷிகாரர் மங்களாசாசனம் பண்ற. துவயாச்ச விஷ்ணுனாச்ச அம்பா அப்படின்னு ஒரு பதத்தை பராசர எடுத்து அம்பான்ற பதத்தை அந்த சப்தத்தை உபயோகப்படுத்தி சர்வ ஜகத்துக்கும் இவளே தாயானவள், இவள் இல்லைன்னா விஷ்ணுவால அந்த ஸ்ரீமன் நாராயணனாலே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சாய்க்கிறதுங்க. அதனால இவ சீனிவாசனின் தயை அப்படின்னு ஒரு குணம் இருக்குன்னு சொல்றா. அந்த தயை யாருன்னு கேட்டா அந்த தத்துவமே ஸ்ரீ லக்ஷ்மி தான்னு பெரிதா வியாக்கியானம் பண்றா. அதனாலே சொன்னா இவளை நமஸ்காரம் பண்ணா நமக்கு சகல சிரேயஸும் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டுதான் அதகா லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் அப்படின்னு நம்ம பெரியவா நமக்கு வந்து லக்ஷ்மி சேவிக்கிறேன்னு முதல்ல அந்த திவபிரந்த தனியின் போது பிராட்டி சகிதமான பெருமாள் அப்புறம் ஆழ்வாராதிகளை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சபலமாகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை சம்பிரதாயத்தில். அதனால தாயாரவி வசத்தியா காட்டுறா நம்ம சம்பிரதாயத்தில். அடுத்து சொன்ன சமஸ்த ஜனனீம் வந்த சைதன்யஸ்தன்யதாயினீம் அப்படின்னு சைதன்யம் ஸ்தன்யதாயினும் நம்ம பெற்ற தாயா ஜனன மாதா நமக்கு எல்லாம் தம் சரீரத்திலிருந்து அந்த உதரத்தைய பாலாக்கி கொடுத்து நம்முடைய சரீரத்தை ஒரு போஷாக்குள்ள வஸ்துவாக ஆக்குறா. ஆனா இந்த தாயார் என்ன பண்றா, இந்த லோக ஜெகன் மாதா என்ன பண்றா அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் ஞானமாகிய அந்த க்ஷீரத்தை அந்த பாலை அழித்து ரொம்ப ரட்சிக்கிறா. ஒரு ஜீவன் ஞானமில்லாத வஸ்துவா இருந்தா யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அந்த ஜீவனுக்கே அது பிரயோஜனம் இல்லை. ஜீவனே ஒரு ஜீவாத்மாவே ஞான வஸ்து, அவன் உள்ளேயே தர்மபுத ஞானம் என்ற இன்னொரு ஞானம் இருக்குன்னு சொல்ற. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் எதுக்கு வந்திருக்கோ, நம்மளுடைய கர்மா என்ன, யாரை ஆசிரியக்க வேண்டும், இந்த ஜீவனை கடைசியில எங்க கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஞானம் தெரியணும். அப்பேற்பட்ட ஞானத்தையும் இந்த லோகத்திலே வசிப்பதற்குண்டான சகல விஷயங்களையும் லௌகீக அலௌகீக விஷயங்களையும் இந்த தாயார் தன் ஞானத்தின் மூலம் அகழிப்பதாலே இவ சைதன்யஸ்தன்யதாயினின்னு சாய்க்கிறேன். எப்படிப்பட்ட தாயார்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்ற ரீதியில இல்ல. அப்படி இல்லாம கிருஷ்ணாவதாரத்தை பெருமாள் இங்க பிறந்துட்டு அங்க போய் சேர்ந்துட்டார். அப்படி இல்லாமல் இவள் ஜகத்துக்கு மாதாவா பெருமாள் சிருஷ்டி பண்ணும்போது கூடவே இருந்து சிருஷ்டி பண்ணதாலே டைரக்டான மாதாவாயிரா நமக்கு. அவளே நமக்கு சகல அனுகிரகத்தையும் ஞானத்தையும் அளிக்கக்கூடியதானவள். அந்த ஞானப்பாலை நமக்கு கிடைக்கிறா. ஒரு ஜீவாத்மா வந்து அம்மாவுடைய திருவயிற்றிலே ஒரு சிசுவா இருக்கும்போது தன்னுடைய கடாட்சத்தினாலே முதல் அனுகிரகம் பார்வையாகிற ஞானப்பாலை ஃபர்ஸ்ட் கொடுக்கிறா. அதான் கருவில திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீர அப்படின்னு தொண்டருடைய ஆழ்வார். ஏன்பா அவனா உன் பெருமாள் பிராட்டினுடைய கடாட்சமே இல்லையா, இப்படி கோயில் பக்கமே வரமாட்டேன்ற, யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேன்றியான்னு விசனப்பட்டாரு தொண்டருடைய ஆழ்வார். கருவில திருவிழாது, கருவில வந்து இருக்கிற கூட சிசுக்கு திருவனுடைய அருகில் கடைச்சுத்தினாக்கா அவ ரொம்ப பெரிய வித்வான் ஆயிடுவா. அதனாலே சொன்னார் இந்த பினாட்டி நமக்கு என்ன அப்படின்னா கருவில இருக்கும் போதே பார்வையாகிற ஞானப்பாலாலே நம்மளை ரட்சிக்கிறா. தது அனந்தரம் இவர் ஆச்சார கோட்டிலே இவளே இருக்கும்படியான ஸ்திதியாலே நமக்கு லோக அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து ஞானப்பாலை கொடுக்கிறா. பார்வையாகிற பால், திருஷ்டியாகிற பால், சீருடைய திருஷ்டியாகிற பால், நம்மை வளர்க்கக்கூடியதான ஞானத்தை கொடுக்கக்கூடியதாலே ஞானப்பாலையும் இந்த பிராட்டி அளிக்கிறா. அதனால சைதன்யஸ்தன்யதாயினீம் அப்படின்ட்டு இரண்டாவது பதத்தை எடுத்து கொடுக்கிறார். அடுத்து சாச்ச ஸ்ரேயசீம் சீனிவாசஸ்ய அப்படின்னு. ஸ்ரேயஸ்னா என்ன சுவாமினா, ஸ்ரேயஸ்னா பெரிய விஷயம், ஒரு புகழ்னு அர்த்தம். ஒரு புகழுக்கு, ஒரு ஜீவாத்மான புகழுக்கு எது காரணம், ஒன்னு அவனுக்கு பிறக்கும் போதே ஐஸ்வர்யத்தோட இருக்கணும். பெரிய தனவானா இருக்காம் செல்வந்தனா இருக்காமன்னா அவனு பெரிய மனுஷன் லோகம் வந்து தன் திருஷ்டியில் பார்க்கறது. இல்ல ஞானத்தை கொண்டு பார்க்கும்படியான அவன் படிப்பிலே ரொம்ப வசதியானவன், லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய பரிபூர்ணமான திவ்ய கடாட்சம் அந்த ஜீவாத்மா மேல இருக்குன்னு சொன்னா அந்த ஹயக்ரீவனுக்கும் சந்நிகதையா இருக்கக்கூடியவள் அந்த லக்ஷ்மியானவள், அவளுடைய அனுகிரகம் சேர்ந்து இருப்பதாலே ஒரு சேயஸ் கிடைக்கிறது லோகத்திலே சொல்றா. இவள் இந்த பிராட்டியானவள் நமக்கும் தாயா இருக்கா, பார்வையாலே பார்வையாகிற தாயாகவும் ஞானமாகிற தாயாகவும் இருக்கா. இந்த இடத்துல பெருமாளுக்கு அந்த நாதனுக்கும் அவனுக்கு புகழை சேர்க்கக்கூடியதான விஷயத்திலேயும் இந்த பெரிய பிராட்டியா இருக்கான்னு பெரியவா நமக்கு வியாக்கியானங்கள்ல காட்டு. அதான் ஷேயோ மூர்த்திம் சியமசரணத்வாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ற. இந்த ஸ்ரீனா ஷயசியும் ஸ்ரீனிவாசிய வாசன்னு சொன்னா ஒத்துபாலா, நிவாசன்னு சொன்னா வசிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ரீனிவாசம்னா பிராட்டி வாசம் செய்யதான ஒரு விஷயம் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. அந்த ஸ்ரீபதத்திலே ஆறு விஷயங்களை பெரியவா நமக்கு ரொம்ப விஸ்தாரமா காட்டுறா. ஆறு விதமான விஷயங்கள் ஸ்ரீபதத்துக்கு இருக்குன்னு சொல்றா. அது ரொம்ப விஸ்தாரமானதால இங்க நாம் விஜ்ஞாபனம் பண்ணல சபையிலே, பின்வரும் காலங்களில் அது விவரிக்கப்படும். பாருங்க, இவளுக்கு ஆறு குணங்கள் இருக்கு, ஆறு விதமான இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு விஷயங்கள் ஒரு போகமா அர்த்தமா கொடுத்திருக்கான்னா, இவளுக்கு இந்த தயாசதகத்திலே ஆறாவது ஸ்லோகமானது பிராட்டிக்கு வந்து சுவாமி தேசிகன் பண்ணிருக்க, ஆறுக்கு ஆறு டேலி ஆயிடுது. அதாவது பிராட்டி இல்லாதனாலே நிறைய கஷ்டங்கள் வருது. ஒரு தாரித்ர விநாசம் நீம் அப்படின்னு அச்சனிடம் உண்டு. நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவள் இந்த பெரிய பிராட்டி. பிராட்டி இல்லைன்னா பிரானுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் பெருமாள் ஸ்ரீராம அவதாரத்துல. ஏன்னா திருவில்லா தேவரை தேரேல் மின்தேவுன்னு திருமஷப்பிரான் நான்முகன் திருவந்தாதியிலே நமக்கு அனுகிரகம் பண்ண ஒரு பாசுரத்தை, அந்த திருவி இல்லாத தேவர் பிராட்டியினிட செல்லாமல் பெருவா பிரானிடத்துல நேரா சென்றவாளுக்கு அனுகிரகம் வந்து ஒரு பலிதம் ஆகாது. சூர்பனகை பண்ணா அந்த விஷயத்தை. ராமன் ரொம்ப ரூப சுந்தரனா இருக்கான், லோக புவன சுந்தரனா இருக்கான். அவன் திருமணிலே ஆசைப்பட்டு இவனை நான் விவாகம் செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே சூர்பனகை வந்து ராமனிடத்திலே முதல்ல போய் சேர்றான் பிராட்டி கிட்ட போல. அதனாலே அவளுக்கு வந்து சரீரத்திலே விவாகம் பண்ணப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெளில வந்துட்டான் இல்லையா. ஆனா பெரியவா ஒரு திஷ்டாந்தம் சொல்லுவா இந்த இடத்துல, இவள் வந்து ராமன்ட்ட நேரா போகாம சீத்தை கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க. ஒருவேளை சீத்தை வந்து ராமன் சேர்த்து வச்சாலும் வச்சிருப்போ, அதனால ராமன் பாலை திண்டாட்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப கருணை மிக்கவள். ஏன்னா ராட்சச கோட்டியம் எம்பெருமானால சிருஷ்டி பண்ணப்பட்டவாதானே, அவளுக்கும் ராமன் மேல சகல உரிமையும் உண்டு இல்லையா. அந்த ரீதியிலே பிராட்டி அனுகிரகம் பண்ணிருப்பான்னு சில பெரியவா சொல்லுவ உபன்யாசங்களிலே. அதனால பிரேயசியம் பிரேட்சமானகா அப்படின்னு தேசிகன் அழுகிறார். திருவில்லாத தேவரை தேரேல் மின்தேவு, திருவில்லாத எந்த தேவன் இருக்கானோ அவன் தேவனே இல்லை. அப்பேற்பட்ட தேவனை நாடு வந்து தப்புப்பா, நமக்கு எல்லாம் திரு உடைய தேவன் ஸ்ரீமன் நாராயணன் காட்டுறா. இந்த பிராட்டி செய்யும் முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, கருணையினாலே சொல்றா. கருணையினாலே இந்த சாமான்யமான ஜீவாத்மாவையும் பெருமாளிடத்தில் கொண்டு சேர்த்து அந்த பெருமாளே நமக்கு லாலனம் பண்ணும்படியாக ஒரு அனுகிரக விசேஷத்தை இந்த பிராட்டி நமக்கு பண்ணி காட்டுறா. அதனாலே நீ எனக்கு மாதாவானேன்னு பற்ற சாய்கிற. அம்மா, நான் பெருமாள்கிட்ட ரங்கன்ட்ட போக முடியாது, ரங்கநாயகியா நீ என்ன பண்றன்னா, உன் அனுகிரகத்தினாலே ரங்கன் திருவடி கிட்ட நிக்க வச்சு எனக்கு அனுகிரகம் பண்றேன். அவனாலே ஒரு லாலனம் செய்யப்பட்டேன். எப்படி பருவக பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு அந்த லாலனத்தை அனுகிரகம் பண்ணேரோ குதிரை வடிவிலே வந்து, அதை போல இந்த தாயார் கருணை வடிவிலே வந்து எம்பெருமானிடத்தில் இந்த ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கிறா. அதனாலே நீ எனக்கு மாதாமா, எனக்கு மட்டும் மாதாவில்ல, சமஸ்த ஜனனியும் வந்த சைதன்யஸ்தன்யதாயினியும் ஷயசியும் ஸ்ரீனிவாசிய கருணாமிவரூபிணீம் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். பிராட்டி செய்யும் காரியம் என்னப்பான்னா, உபாயத்துவம் பிராட்டிகிட்ட இருக்கு, உபயத்துவம் பிராட்டிகிட்டே இருக்கு. இது எல்லாம் சேர்த்து எங்க போய் முடியும்னா, புருஷகார பூதை அந்த ரீதியிலே முடியணும். அந்த புருஷகாரமும் இந்த பிராட்டியே பண்ணா நமக்கு. இதெல்லாம் எதனாலே ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறதுனாக்கா, இந்த ஜீவாத்மாவிலே தன்னுடைய குழந்தை என்ற விஷயத்தை தன் திருவுள்ளத்திலே இருத்தி கருணையா கமலாபிவாமியான்னு சுவாமி தேசிகன் கோதாசுதிலே சாய்ச்சு. அதனால இங்க கருணாமிவ ரூபிணியும்னு இங்க மங்களாசாசனம் சீனிவாசன் இடத்துல அந்த கருணையாகிய திருவுள்ளத்தை கொண்டே இந்த பிராட்டியானவள் இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கிறாள். எதுக்கு ரட்சிக்கிறானா, பெருமாள் இடத்திலே போகும்படியாக ரட்சிக்கிறாள். தன்னடையா திரத்தகத்த தாமரையால் ஆகிலும் சிதகுருக்கு மேல் என் அடியார் எது செய்தால் செய்தாரே நன்றி செய்தார் என்பது போலும்னு பெரியாழ்வார் சாதிச்சார். என்னுடைய அடியார்கள் ஒரு குற்றம் பண்ணா நன்னாதான் பண்ணிருக்கா அப்படின்னு பெருமாள் வந்து இது பண்ணுவாராம். அதுக்கு முன்னாடி பிராட்டி பெருமாளை பாப்பாளாம், இவர் என்ன பண்ற, இந்த குழந்தை தப்பு பண்ணிட்டானே இவன் வந்து ரட்சிப்பேரா, தண்டதரனான பெருமாளா செய்வன் தண்டிச்சிருவேரா அப்படின்னு பார்க்கும்போதே பெருமாளை விட்டு கொடுக்காம பிராட்டியுடைய திருக்கண்க கடாட்சத்தினாலே நமக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை பண்றான் அப்படின்னாக்கா அந்த கண்கள் பெருமாளை பார்க்கக்கூடியதான விசேஷத்தாலேதான் நமக்கு தயை கிடைக்கிறது. அப்போ பெருமாளுடைய அனுகிரகமான எப்ப கிடைக்குதுன்னா பிராட்டியினுடைய திருக்கண்கள் கடாட்சத்தினாலே தான் நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்டைரக்டா. அந்த இடத்துல கருணையா கமலாபிமாம்யாம், லோகத்திலே வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லப்படுறது, ஜனன மாதா ரொம்ப வசதியானவள் இல்லைன்னு சொல்லல. நம்ம இந்த ஒரு சரீரத்தையோ நம்ம கூட பிறந்தவளாலே நம்ம சகோதரியோ சகோதரனையோ பெற்ற ஒரு தாயாக பெற்றெடுக்கிறா, அந்த மூணு பேருக்கும் அவள் தாயாகிடுறா. ஆனா இந்த லோகத்துல எத்தனையோ எத்தனை கோடி ஜீவாத்மகள் எத்தனையோ எத்தனை கோடி அச்சேதர வஸ்துக்கள்லாம் பெருமாளாலே 14 லோகத்திலையும் படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தாவோடைய சகபத்னியா இருந்து அந்த காரியத்தை தலை கட்டிடுவள் இந்த பிராட்டியார். அதனாலே இங்க சமஸ்த ஜனனியும் வந்தேன்னு சேவிக்கிறேன்னு போட்டார் எடுத்த ஒண்ணு. எதனாலே அவளை சேவிக்கணும்னா கருணாமிவ ரூபிணி, கருணை மிக்கவளா இருப்பதாலே நான் அவளை சேவிக்கிறோம்னு சொன்னார். சரீரத்தை போஷிக்கக்கூடியதான ஜனன மாதாவை விட ஆத்மாவை போஷிக்கக்கூடியதான ஆச்சாரியால் ரொம்ப வசத்தின்னு லோகத்திலே பிரசித்தமான வார்த்தை. இவள் என்ன பண்றான்னா இந்த சரீரத்துக்கு உன் சரீரமானது எப்படி இருக்குன்னா சிசுவா இருக்கு, அப்புறம் பாலகனாருது, அப்புறம் யவ்வனமாருது, அப்புறம் மத்தியஸ்த வயசமாருது, அப்புறம் கிழப்பருவம் சுருங்கி போறது உடல், அப்புறம் சரீரம் மறிச்சு போறது. இது பர்ஜந்தான் பெற்ற தாயாருக்கு உண்டான அந்த அவளுடைய ஆளுகைக்கு உண்டானதானது நம்முடைய சரீரமா இருக்கு, நம்ம தாயார்கிட்ட இருக்கு. ஆனா இந்த ஆத்மாவை ரட்சிப்பதையாவது புனரபி மரணம் புனரபி ஜனனம் சுத்தின் இருக்க இந்த ஆத்மாவை நல்ல ஆச்சார இடத்துல சேர்ப்பித்து வித்து தானும் புருஷகார பூதையாயிருந்து எம்பெருமான் திருவடியிலே கொண்டு சேர்ப்பிப்பது யாருன்னு கேட்டா இன்னமுதா திருமகழியன் இவர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே சுவாமி தேசிகன் சாய்ச்சாரே. அதனாலே பெருமாளுக்கு பின்னும் சேனை புதமியாருக்கு முன்னும் ஆச்சார ஸ்தானத்திலே தான் இருந்து இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறாய் இந்த பிராட்டி, இந்த உஷத்தையும் தலை கட்டி கொடுக்கிறாய் இந்த பிராட்டியார். அதனாலே ஆத்மபோஷணம் பண்ணும் ரட்சிப்பதான ஒரு காரியத்தை பண்ணக்கூடியதன் ஆச்சாரியால் ரொம்ப மேம்பட்டவா அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் சொல்றா. அதனாலே சுவாமி தேசிகன் சொன்ன எந்த ஒரு காரியத்தையும் தலை கட்டணும்னா கருணை வேணும். யாருடைய கருணை வேணும்னா சமஸ்த ஜகத்துக்கும் மாதாவா இருக்கக்கூடியவளான பெரிய பிராட்டியரோட கருணை வேணும். அதனால வந்தே அப்படின்னு சொன்னார். ஜனனியும் வந்தே சமஸ்த ஜனனியும் வந்தேன்னு சாட்சி எல்லாருக்கும் பிரம்மா முதல் புல்வரவை புல்லிலிருந்து திருப்பி பிரம்மா பரியந்தும் பிராட்டியே நமக்கு உச்சிதம்னு காட்டுற ஸ்லோகத்தை. அதனால சுவாமி தேசிகன் தெய்வநாயகன் விஷயமா ஒரு விஷயம் சாதிச்சிருக்காரு. இந்த இடத்துல தெய்வநாயக பஞ்சாசத்த ஒரு ஸ்லோகம் அற்புதமா காட்டாரு. மாதஸ்துவம் அம்புருகவாசினி கிஞ்சிதே தது விஜாபியதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் ஆகன்னயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரயாணசோபுதி கஜல்பிதவன் மதுக்திம். ஏ தாமரையில வளர்ந்த பிராட்டியே, உன்னுடைய நாதனான தெய்வநாயகன் எல்லா தேவர்களுக்கும் தலைவனான தெய்வநாயகனை நான் நமஸ்காரம் பண்ண போறேன். சரீரத்தோட நமஸ்காரம் இருக்கட்டும், நான் வார்த்தையாலே அவனுடைய பிரபாவத்தை பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னுடைய வார்த்தையானது ரொம்ப கிளி பாஷையா இருக்கு. என்னன்னா ஜல்பிதவன் மதுக்தி, ரொம்ப உளறி கொட்டுற நான் ஏதோ வாயில வர வார்த்தையை வச்சு தேவநாதான் உளறி கொட்டின்னு இருக்கேன். ராமானு சொல்ல வந்து மரான்னு சொல்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பண்ணணும், ஒரு காரியம் எனக்கு நீ கிருப பண்ணி அனுகிரகம் பண்ணணும்மா. ஆகன்னயதா விபுதேஸ்வரஸ்திரே பிரேயானசோ பிரதிக்க ஜல்பிதவன் மதுக்தி, எம்பெருமானுடைய திருச்செவிகளிலே நான் பேசும் இந்த மடலை பாஷையானது அவனுடைய திருவள்ளத்திலே உகக்கும்படியான பரம போக்கியமான பெரிய வேதாந்த வஸ்துவா போய் சேர்க்கணும் அப்படின்னு இந்த அம்புருக வாசினியான அந்த தாயாரை சுவாமி தேசிகன் முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு தாதானந்தம் தேவிநாயகன் விஷயமாக ஐந்தாவது பாசுரத்திலிருந்து தேவிநாயக பஞ்சாசம் சாய்ச்சிட்டு போறார். அதே ரீதியிலே இந்த தயாசதகமும் இங்கு பண்ணப்படுகிறது. சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினியும் சேயசியும் சீனிவாசிய கருணாமிவ ரூபிணியும் சொல்லிட்டு இந்த ஆறாவது பாசுரத்தாலே ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் தாயா இருக்கக்கூடியதா அந்த அலர்பேல்மங்க தாயாரை சரணடைகிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.